ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാഹത്തികേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി യസ്യവാഗ്വൃത്തിപര്യന്തായതി രാജസരസ്വതി തസ്മൈ വേദാന്തഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമഃ. വിശുദ്ധ വിജ്ഞാന ഘനസ്വരൂപം വിജ്ഞാന വിശ്രാണന ബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. ശ്രീവത്സചിഹ്നമിശ്രേഭ്യഃ നമോക്തിമധീമഹേ യദുക്തയഃ ത്രൈകണ്ഠേ കാന്തിമംഗളസൂത്രതാം. പുറത്താഴ്വാൻ ദേവപെരുമാൾ തിരുവടിവാരത്തിലെ தன்னுடைய இயலாமையை அறிவிக்கின்ற ஒரு நிலை, அதை நாம் இப்பொழுது சேவித்துக் கொண்டுள்ளோம். இன்றைய தினம் 75வது ஸ்லோகத்திலே புறத்தாழ்வான் தேவபெருமானிடத்திலே விண்ணப்பிக்கின்ற ஒரு விஷயத்தை பார்க்கப் போகின்றோம். சவ்யாதிராதிரவிதுஷ்டிரனிஷ்டயோக ഷകരോ നികർഷന്തിമാനി മനോഹമദീയം അസ്തീനത്തദഭിഭാഷനിധി പ്രഹാണി. ഇപ്പോ ഒരു 2-3 ശ്ലോകങ്ങളായ അന്ത ദേവപ്രമാളുടെ തിരുവടിവാരത്തില് அந்த திருவடிக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற எண்ணமே தனக்கு தோன்றாமையை பற்றி சொல்லிட்டு வர, இதுக்கு முன்ன பிரார்த்தனை பண்ற உம்முடைய கடாட்சம் எனக்கு வேணும், அது விழுந்தாதான் எனக்கு அமிர்த விருஷ்டிக்கு ஆபஜயத்தாக அப்படின்னு, உம்முடைய கடாட்ச வருஷங்களால என்ன சூழும்படியாக பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணார். அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் நம்ம மேல வரணும்னாக்க அதுக்கு நம்ம தானே நல்லது பண்ணிருக்குமா அப்படின்னு கேட்டாக்க அதெல்லாம் ஒன்னும் பண்ணலன்றத பத்தி சொல்ற. இதுல வரைச்சு 74வது ஸ்லோகத்துல சொல்லச்சு, ஹை நிர்பயோஸ்மி அபிநயோஸ்மி என்று சொல்ற. நான் பயமே இல்லாதவனாக இருந்துட்டு இருக்கேன், வினயம் இல்லாதவனாக நான் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்றேன். அந்த வினயம்ன்றது எப்போ வரும்னா, சதாச்சாரியர் பக்கத்துல அவளுக்கு சிசுரூஷ பண்ணி அவளிடத்துல நற்பண்புகளை தெரிஞ்சின்றாதான் அந்த வினயம்ன்றது வரும், இல்லாட்டா வினயமே வராது. இப்ப நேர்தான் எந்திரமானா இருக்க எப்பவுமே பணியுடைகள் புரிஞ்சுட்டு இருக்கிற உங்களிடத்துல போய் வினயம் இல்லைன்னு எப்படி ஒத்துக்க முடியும் என்று தேவப்பெருமாளை திருப்பி கேட்கிறாராம். வாஸ்தவம் நான் எம்பெருமானுக்கு எம்பெருமானாருக்கு பணியுடைகள்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா முழு மனசா நான் பண்றேனா இல்லையான்றது தெரியல. இந்த சாமக்ரி காரண சாமக்ரிகள், அதாவது எல்லா காரணங்களும் இருந்துட்டோம்னாக்க காரியம் உண்டாகணும். அந்த காரியம் உண்டாகலன்னாக்க அந்த காரியம் ஏற்படல அப்படின்னாக்க அப்ப காரணத்துல ஏதோ ஒரு குறவு இருக்குன்னு அர்த்தம். என்னிடத்துல வினயம் கணக்கு பரிபூர்ணமாக இருந்திருந்தாக்க நான் என்ன பண்ணிருப்பேன், உன்னுடைய திருவடி வாரத்துல உன்னுடைய திருவடிய அடைந்து கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு உன்னுடைய திருவடிகளை நான் பிடிச்சிட்டு இருப்பேன். நான் இன்னும் அதை பண்ணல, அது பண்ணாததுனால என்ன எதனுடைய அந்த வினயத்தினுடைய பலம் பகவத் கைங்கரியம் பண்றது எம்பெருமானுக்கு எம்பெருமானுடைய திருவடியே புகழ்ன்னு நினைத்து அந்த திருவடிய பற்றி கொண்டதுதான். அந்த காரியத்தை நான் இன்னும் பண்ணாததுனால எனக்கு இன்னும் அந்த வினயம் பூர்த்தியா காரணம் வந்து காரண பூர்த்தி இருக்கிறதா நான் நினைக்கலன்னு சொல்லி சொல்ற. அந்த விஷயத்தையே தான் இன்னும் விஸ்தாரம் பண்ற இந்த ஸ்லோகத்தினால. சவ்யாதிராதிரவிதுஷ்டிரமிஷ்டயோகாபீஷ்டமஞ்சனமர்ஷகரோ நிகர்ஷா. கிரந்தம் தி சந்ததமிமானி மனோமதீயம் ஹஸ்தீஜனத்வதபிலாஷ நிதி பிரஹாணி. பா ஹஸ்தீஜா ஹஸ்தீஜான்னு அந்த தேவபெருமாளை கூப்பிடுறதுல அவ்வளவு சந்தோஷம். கரீஷா ஹஸ்தீஜான்னு அப்படியே தேவபெருமாள் சொல்லி சொல்லி அந்த கூப்பிடுறதுலயே பேசி பேசி கூட்டு கூட்டு பேசுறதுல ஒரு சந்தோஷம் அழ்வானுக்கு. அப்படியே கதற ஆரம்பிப்பேரு பொண்ணுந்தெல்லாம் பார்த்தோம்னாங்க. அப்பா ஹஸ்தீஷா அப்படின்னா என்ன ஒண்ணும்பான்னு கேக்குறேன். தேவபெருமா என்ன சொல்ற நேர் அப்படின்னு அந்த கூட்டு பேரை சொல்லி கூட்டுமோனாக்கா என்ன அர்த்தம்னாக்க அந்த அட்டென்ஷன் தம் மேல பூர்ணமா இருக்கும். அந்த நாம சொல்றத சாவதானமா கேட்கறதுக்கு ஒருத்தர் பாடம் சொல்லிட்டே இருப்போம். ஒரு கிளாஸ்ல ஒரு 50 பேர் இருப்பா, 100 பேர் இருப்பா, அத்தனை பேருக்கும் பாடம் சொல்லிட்டு இருக்கோம். இப்படி பாடம் சொல்லிட்டே இருக்கே திடீர்னு ஒருத்தர கூட்டு என்னப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பேரை சொல்லி கூட்டமோனாக்க அவனுக்கு அவனுடைய ஒரு எண்ணங்கள்லாம் வேற திசையில இருந்ததுன்னா கூட அந்த வாத்தியார் சொல்ற பாடத்துல திரும்பிடும். அந்த மாதிரி அந்த கூட்டு கூட்டு பெருமாள் இடத்துல விஞ்ஞாபனம் பண்ற ஆழ்வா. இது அடுத்த கேள்வி. பெருமாள் சர்வஜ்ஞராகவும் தன்னுடைய நிலைக்கு அப்படியே எங்க வச்சாலும் எட்டாத நிலையில இருந்துருக்கிறவர், உத்கிருஷ்டமான விதத்தில் இருந்துருக்கிறவர், அவரை போய் பேரை சொல்லி பேரை சொல்லி கூப்பிடுறதா அப்படின்னா ஒரு அத்தியந்த சந்நிகிதமா இருந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப நெருக்கமான விஷயத்துல வரைச்சே இந்த ஒருமை பன்மைன்றாம் அதெல்லாம் வழக்குல வரவே வராது. அது தானா போயிட்டே இருந்துட்டு இருக்கும். அது எப்படி வேணா இருக்கும், அதை பத்தி ஒன்னும் சொல்லுவோம். ஒரு சமயத்துல அவரை பகுவச்சனத்துல சொல்லுவார், ஒரு சமயத்துல ஏகவச்சனத்துல சொல்லுவார், என்ன வேணா இருந்துட்டு இருக்கும். நம்ம ஆத்துல அம்மாவை குழந்தைகள் எல்லாம் பார்த்தோம்னாக்கா நீ நீ நீ சொல்லும், எப்பனா எங்க அம்மா சொன்னார்கள்னு எப்பனாதான் சொன்னோம். ஆனா அந்த இடத்துல அம்மா என்ன நினைப்பா அப்படின்னா பகுவச்சனத்துல சொல்றது காட்டிலும் வாங்கம்மா போங்கம்மான்னு சொல்றத காட்டிலும் வா போன்னு சொல்றதுதான் குழந்தைகளால வா போன்னு சொல்றதுதான் விரும்புவா. என்ன அந்த ஒரு வாத்சல்யம், அந்த மாதிரி அத்தியந்த வாத்சல்யத்தோடு இருக்கிறவாழ் விஷயத்துல வரைச்சு அந்த ஒருமை தன்மை எல்லாம் விவகாரத்துல வராது. பெருமாண்டத்துல வரைச்சையும் அந்த மாதிரிதான் ஆயிடும். இங்க ஹஸ்தீஷான்னு கூப்பிடுறாரு, கூப்பிட்டு சொல்ற நாங்கெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத முதல்ல பாக்கணும். எம்பெருமான் திருவடி வாரத்துல பக்தி இருக்கிறவாக நாம இருக்கணும். நாம எப்படி பண்றது, என்னுடைய மனசு எப்படி இருக்கணும், ஆனா என் மனசு எப்படி இருக்கு இப்போ அப்படின்றத ரெண்டையும் காண்பிச்சு கொடுக்குற. என் முகூர்த்தன் கணம் வாபி வாசுதேவோ நச்சிந்தியதே சாகானு தன்மக சித்திரம் சாப்ராந்திகி சாச்ச விக்ரியா. ஒரு முகூர்த்த காலமும் ஒரு கண காலமும் எம்பெருமான நினைக்காத போயிட்டோமானாக்க அப்ப என்ன அந்த பெருமாளுடைய நினைவுலேருந்து வேற விஷயங்களை நினைக்கிற ஒரு நிலை நமக்கு கணக்கு வந்துருத்தோம்னாக்க அப்போ ஏதோ பெரிய அனர்த்தம் வந்துட்டா மாதிரி நாம நினைக்கணும். இதுதான் மகான்களுடைய எண்ணம், மகான்களுடைய நிலை. அப்படிதான் பெருமாளுடைய பக்தி பண்றவா ஒவ்வொருத்தரும் நம்ம எல்லா சமயத்திலையும் எம்பெருமானையே நினைச்சுட்டு இருக்கும்படியாக இருக்கணும். என் முகூர்த்தம் கணம் வாபி வாசுதேவோ நச்சிந்தியதே, ஒரு கணமும் ஒரு முகூர்த்த காலமும் பெருமாளை நினைக்க முடியாதபடியாக ஒரு எண்ண நிலைமை வந்துட்டுனாக்க பெரிய அனர்த்தம் வந்துட்டதுன்ற மாதிரி நாம நினைக்கணும். ஆனா இது செய்ய வேண்டிய கர்த்தவியமான ஒரு விஷயம். எம் மனசு என்ன பண்றது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சொல்றேன். நான் ஒரு க்ஷணத்திலயும் நினைக்கல, உன்னை நினைக்கிறது ஏதோ ஒரு க்ஷணமாவது உன்னை நினைச்சேன்னாக்கா அதுவே பெரிய பாக்கியமா இருந்துட்டு இருக்கும். ஆனா அது இல்லவே இல்லை, உன்னை நினைக்கணும்ன்ற எண்ணமே எனக்கு வராது போய். சரி, என்ன நினைக்காத போனா போற. அப்போ ஒவ்வொருத்தருடைய மனசும் எல்லா சமயத்திலயும் எதனா ஒண்ணு நினைச்சுட்டு தான் இருக்கும். என்ன நினைக்காத போயிட்டு போன போற, நீ வேற எதை நினைச்சுட்டு இருக்க, வேற யாரையான நினைச்சுட்டு இருக்க, வேற எதையான நினைச்சுட்டு இருக்க, எதை நினைச்சுட்டு இருக்கன்னு பெருமாள் கேக்குற. அதுக்கு பதில் சொல்ல போற, அதுதான் இந்த பாசுரம் இந்த ஸ்லோகத்தினால சொல்லி சொல்ற. எல்லாரும் பாருங்க, நம்ம மனசு நான் எதையுமே நினைக்கல அப்படின்னு எல்லாம் சொல்லவே முடியாது. நம்ம மனசு எதையான ஒண்ணு நினைச்சுட்டேதான் இருக்கும் எப்பவுமே. அந்த நினைச்சுட்டே இருக்கிறது என்ன விஷயமா இருக்குன்றதுதான் பார்க்கணும். நல்ல சுகிருதம் பண்ணவாளா இருந்தாக்கா அவளுடைய மனசு நல்ல விஷயங்களை நினைச்சுட்டு இருக்கும். துஷ்கிருதம் பண்ணவா பாப்பம் பண்ணவாளா இருந்தாள்னாக்கா அவ மனசெல்லாம் விபரீத விஷயத்த நினைச்சுட்டு இருக்கும். இப்ப என் மனசு எதை நினைச்சுட்டு இருக்குன்றத நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நானு அதை தேவைப்படுறவாழ்ட விஜ்ஞாபனம் பண்றேன். கிருந்தந்தி சந்ததமிமானி மனோமதீயம். என்னுடைய மனச ஆறு விஷயங்கள் ஈர்க்கின்றன. இதுதான் ஒரு சுவாசம். நல்ல பாகவதாக இருந்தாள்னாக்கா அவ மனசுல நல்ல விஷயம்தான் அவளிடந்து ஈர்க்கும். பாப்பம் பண்ணவாளா இருந்தாள்னாக்கா அவ மனசுல விபரீதம் தான் தோணும். இது எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடிய இயல்பு. ஒரு சன்மனஸ்கனா ஒருத்தர் இருந்தாள்னாக்கா யாரான ஒருத்தர் வந்தாள்னாக்கா அவளிடத்துல இருக்கக்கூடிய குணங்கள் மாத்திரம்தான் அவளுக்கு புலப்படும். ஒரு விபரீத மனசோட இருக்கிறவனா இருந்தான்னாக்க யாருமே தோஷம் இல்லாதவா யாருமே கிடையாது. எத்தனையோ நல்ல குணங்கள்லாம் இருந்ததுன்னா கூட அதெல்லாம் இல்லாத ஓரத்துல தெளிவுண்டு இருக்கிற அந்த கெட்ட குணம் இருக்கு, அதுதான் இவாளுக்கு கண்படும். இப்ப என் மனசு என்ன பண்றதுன்னா என் மனசுல ஆறு விஷயங்கள்ல பிரவர்த்திக்கிறது. ஒண்ணு மாத்திரம் இல்ல, ஒன்ன நினைக்காத இருக்கும்படியாக இருக்கிறதுக்கு இதுக்கு தடங்களா ஆறு விஷயங்கள் இருக்கின்றன. அந்த விஷயங்களிலே மனசு போயிட்டு இருக்கே தவிர ஒன்ன நினைக்கணும் உன் திருவுடைய பற்றணும்ன்ற அந்த எண்ணமே எனக்கு வரவே இல்லை. அப்பதான் சொல்றாருங்க, சவ்யாதிரி சவ்யாதிகி ஆதிகி சொல்றோம். வியாதி ஆதின்னு ரெண்டு, வியாதின்றது இருக்க சரீரத்துக்கு வரக்கூடிய வியாதி, அந்த வியாதியினால சமப்படுறது, அதாவது இதனால ஏற்படக்கூடிய அழிவு எதுக்குன்னா சரீரத்தினால வருது. ஒரு அடிபட்டுக்கிறோம், ஜுரம் வருது, இந்த மாதிரி பல இதுக்கு. இப்ப இது அது வியாதின்னு சொல்லி சொல்றது. இந்த வியாதி எல்லாம் எப்படி வருது அப்படின்றத அடுத்தது பார்க்கலாம். ஆதிகி அப்படின்னு சொல்லி சொன்னவனுக்கு மனசளவுல வரக்கூடிய ஒரு கலக்கங்கள், இது வியாதி ஆதி அப்படின்னு ரெண்டும் சொல்லி சொல்றோம். இந்த வியாதி எல்லாம் எப்படி வருதுன்னாக்க ஜென்மாந்திரகிருதம் பாப்பம் வியாதி ரூபேன பாததே அப்படின்னு சொல்றோம். நம்ம ஜென்மாந்திரத்துல பண்ணின பாப்பங்கள்லாம் இந்த ஜென்மாவில வியாதியா வந்து சேர்றதா. ஆதி என்ன பண்றதும் மனசுனால வரக்கூடியது. இதுல ஊர்மி சட்கம்ன்றது சொல்லி ஆறு விஷயங்கள் உபனிஷத்துல சொல்றது. ஆறு வகையான ஒரு அலைகள், அதாவது மாறி மாறி மாறி மாறி மாறி வந்துட்டே இருக்குமா, இது ஊர்மி சட்கம்னு சொல்லுவா. அது அதுல நாலு வந்து சரீரத்தை பாதிக்கக்கூடியது, ரெண்டு மனசை பாதிக்கக்கூடியது. பசி தாகம் அதாயிருக்குனாக்க மூப்பு மரணம் இது நாலு, இந்த நாலு சரீரத்தை பாதிக்கும். மனசை பாதிக்கக்கூடியது சோகம் மோகம் அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்படி இந்த ஆறு என்ன பாதிக்கிறது, இந்த நிலையில நான் இருந்துட்டு இருக்கேன். இப்படி வியாதினால என்ன எடுத்துன்னு எப்பவுமே ஒண்ணு பாருங்க, நமக்கு எங்கான ஒரு மூலையில ஒரு துளி உண்டு நகத்துல அடிபட்டுருக்குன்னா கூட வேற எதையுமே நினைக்க தோணாது நம்மளால. அப்ப அந்த சரீரத்துல ஒரு வியாதி வந்துருத்தோம்னாக்க அது ஆதிக்கும் காரணமாக ஆயிடும். இது வியாதி இல்லாதையவும் ஆதி வரும், மனோவியாதின்றது ஏற்படும், வியாதி இருக்குச்சேயும் ஏற்படும். இதனால இது எதுக்கெல்லாம் தடங்களா இருக்குன்னாக்க பெருமாளை நினைக்கிறதுக்கு தடங்களாக இருக்கு. எது நம்முடைய சுவாவமாக சுவாபாவிகமாக இருக்கணுமோ அதுக்கு தடங்கலாக இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. சரி, இது ரெண்டும் போனா போயிட்டு போறது, இது ஒண்ணுதான் இருக்கேன், வேற எதனா இது வியாதி சரியா போயிட்டுனாக்கா மனோவியாதியும் சில சமயத்துல சரியாயிடலாமே அப்படின்னு. அந்த மனோவியாதிக்கு காரணமாக எத்தனை எத்தனையோ இருந்துட்டு இருக்கான். அவிதுஷ்டி அப்படின்னா நமக்கு போறன்ற எண்ணம் இல்லாமல் இருந்துருக்குது. எத்தனையோ அந்த விஷயானுபவத்தை நாம எத்தனையோ காலமா அனுபவிச்சிருந்தா கூட, இத்தனை நாள் அனுபவிச்சது போறோம், இனிமேல் பெருமாளிடத்துல பக்தி பண்ணி அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவோன்ற எண்ணமே வராத இருந்துருக்கு என் மனசுல. இதுக்கு என்ன காரணம் எனக்கே தெரியல. இது அவிதுஷ்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சில விஷயங்கள்ல வரைச்சே அவிதுஷ்டி இருக்கலாம், போறோம்னு நினைக்காம இருக்கிறதுன்றது சில விஷயங்கள்ல வரலாம், சில விஷயங்கள்ல வரக்கூடாது. அந்த பகவத் விஷயமான பக்தியிலேயோ பகவத் விஷயமான ஞானத்திலேயோ இதுல இது துஷ்டி, எனக்கு போறோம் இந்த உபன்யாசம் கேட்கறதுக்கு போறோம்னு நினைக்கிறதோ, இல்ல எனக்கு எவ்வளவு பக்தி இருக்கோ இந்த பக்தி போறோம்னு நினைக்கிறதோ, அது தப்பு. அங்க வரைக்கும் அவிதுஷ்டி கூடாது, அவிதுஷ்டி இருக்கலாம், துஷ்டி கூடாது. பணம் காட்டு சம்பாதிக்கிறது மீதி லௌகிகமான போகங்களை அனுபவிக்கிறதுல வரைச்சு போருன்ற எண்ணமே வராத இருந்துருக்கு எனக்கு. அதுல போருன்ற எண்ணம் போறோம் போறோம், ஏதோ நம்ம சின்ன வயசுல இருக்கச்சு என்னென்ன அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிச்சாச்சு, பிராமணிகமான அனுபவம், தப்பான வழி இல்லாத கூட. இனிமேல் பகவத் விஷயத்துல நாம ஈடுபடலான்ற ஒரு எண்ணம் வரலாம், ஆனா எனக்கு இன்னும் வரமாட்டேன்றது அவிதுஷ்டி. அந்த விஷயங்கள்ல இன்னும் திருப்தி ஏற்படும், போருன்ற எண்ணம் ஏற்படல, அதிருப்தி தான் இருந்துருக்கு. விஷயங்களை அப்படி அப்படியே மேல மேல இன்னும் நான் சில இதுகள் எல்லாம் சாப்பிடணும்ன்றதுல இச்சையோ, பார்க்கணும்ன்றதுல இச்சையோ, கேட்கணும்ன்றதுல இச்சையோ, அதாவது பகவத் விஷயம் தவிர மீதி விஷயங்களை அது போரும் இனிமே வாண்டாம், இனிமே நாம பண்றதெல்லாம் பகவத் விஷயங்களையே கேட்கும்படியாக இருக்கட்டும்ன்றது இருக்க, அந்த எண்ணம் எனக்கு இன்னும் வரல. சரி, அப்படி வந்ததுன்னா கூட என்ன பண்றது அப்படின்னு, அனிஷ்ட யோகா, நான் விரும்பாததெல்லாம் வந்து சேர்ந்துருக்கு. அந்த விரும்பாததெல்லாம் வந்து சேர்ந்துருக்குன்னாக்க அப்புறம் நான் விரும்புறது எங்கேருந்து வரப்போறது? நான் ஒரு காலத்துல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், நாம போய் கோவிலுக்கு போய் நிச்சயம் போய் நாம தீர்மானம் பண்றோம், இனிமேல் நிச்சயம் போய் சக்கரத்தாழ்வாரம் நிச்சயம் பிரதட்சணம் பண்ணி தெரிவிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறோம். இது நாம விரும்புறது. ஆனா விரும்பினா கூட என்ன ஆகி போச்சு, 4 மாசம் ஆச்சு, சன்னதியே திறக்கல, கோவிலே திறக்கல. இப்போ நாம விரும்பாதது வந்து சேர்றது எனக்கு. அதே மாதிரிதான் எனக்கும் நான் விரும்பாத விஷயங்கள்ல வரச்சே சொல்றோம், அனிஷ்ட யோக விரும்பாத வந்து சேர்றது. அந்த விரும்பாதது வந்து சேர்ந்ததுனாக்க அதனுடைய பரிணாமம், அதனுடைய எஃபெக்ட் என்னவாகும் அப்படின்னா, சுவாபீஷ்ட பஞ்சனம், தான் என்ன விரும்புறானோ விரும்புறதுக்கு தடை வருது, விரும்புறத அழிச்சுடுறது. இது விரும்புறது வந்து சேராத வகையாக போறோம். இதுல ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும், லௌகிக்கமான ஒரு திருஷ்டாந்தம் சொல்றோம். இந்த காலத்து பசங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த +1 +2 இதெல்லாம் வாசிக்கிச்சு ரொம்ப சாமர்த்தியமா தான் இருக்கா, ரொம்ப கெட்டிக்காரளாதான் இருக்கா, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ரொம்ப பரிசிரமமும் படுறா, பத்தன் IIT பரீட்சை எழுதணும், IIT தான் சேரணும்ன்றதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரான். அப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவன் இப்ப இந்த 12ஆம் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும்னு பாஸ் பண்ணாதான் அந்த IIT சேர முடியும்ன்ற எண்ணத்து வரைக்கும் அவனுக்கு வரல. அதாவது அது வந்து இது என்ன சுலபமா பாஸ் பண்ணிடுவோன்ற ஒரு எண்ணத்தோடையும், IIT பரீட்சை தான் கஷ்டம்ன்ற ஒரு எண்ணத்தோடையும் அதான் ஆரம்பத்துல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இவன் விரும்புறது எதுன்னா, IIT பரீட்சையில சேரணும்ன்றது. இப்படி எடுத்து பாருங்க, ஒரு சமயத்துல ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணிடுறோம், ஆனா பிளஸ் டூல லாங்குவேஜ்ல ஃபெயில் ஆகி போடுறோம். அப்ப என்ட்ரன்ஸ்ல பாஸ் பண்ணது அவனுக்கு உபயோகப்படுமா? படாத. சராசனா உபயோகப்படாது. இப்ப என்ன ஆறுதுன்னா, நாம விரும்பாதது என்ன வந்ததுன்னாக்கா, நாம விரும்பாதது பிளஸ் ஒன்னு ஃபெயில் ஆகக்கூடாதுன்றது, ஆக மாட்டோம்னு நினைச்சிருந்தோம். அந்த விரும்பாதது நமக்கு வந்து சேர்ந்துருக்கு. அது வந்து சேர்ந்துருக்குன்னா அது என்ன பண்றதுன்னா, நாம விரும்புறதுக்காக பிரயாசம் பண்றது இருக்கு, அப்பயும் கெடுத்து. இதுதான் போக்கத்துல நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. இப்படிதான் ஒவ்வொரு காரியமும் பண்றோம். நாம அந்த மாதிரி வரச்சே என் மனசு என்ன பண்றதுன்னா, எனக்கு பெருமாள் எனக்கு விரும்பாதது வந்துட போறதேன்னு அதே நான் நினைச்சுட்டு இருக்கேன். அது வந்து சேர்ந்துருக்குனாக்க நான் விரும்புறதுக்கு தடங்கள் ஏற்பட்டு போறது, விரும்பது கிடைக்காதையும் போயிடுறது. இப்படி இப்படி என் மனசு இதிலேயே ஈடுபட்டதாக இருந்துருக்கு. சரி, இதோட போயிட்டு தான் இது வரைக்கும் நாலு சொன்ன, வியாதிகி ஆதிகி அவிதிஷ்டிகி அனிஷ்ட யோகா சுவாபீஷ்ட பஞ்சனம் அஞ்சு சொல்லிட்டேன். ஆறாவது அமர்ஷகரோ நிகர்ஷா, அமர்ஷோ நிகர்ஷா அப்படின்னு. அமர்ஷன்னா கோபம், ரோஷம். இந்த ரோஷம் என்ன பண்றது, தன்னுடைய நிகர்ஷத்தை ஏற்படுத்துறது. எதவான கிருதோகன்யாசி குரு நபி, கோபம் வந்துட்டுனாக்க எதிர யார் இருக்கான்னு கூட தெரியாது. எதிர ஆச்சாரியனே இருந்தா கூட அவரை கூட தூஷணம் பண்றவான்னு சில பேர் இருந்துருக்க. கிருதோகன்யாத் குருன்னு எப்ப பார்த்தாலும் இந்த இது என்ன ஆகி போறது, நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மையே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணோம் ஸ்தோத்திரம் பண்ணோம் நினைக்கிறோம். என்ன காட்டிலும் உயர்த்தியா வந்து உபன்யாசம் பண்றவா இல்லைன்னு எல்லாரும் என்ன ஸ்தோத்திரம் பண்ணோம் நான் நினைக்கிறேன். இப்படி நான் நினைச்சேன்னா அது சாத்தியமாகுமா? நான் எங்கேயோ ஒரு ஓரத்துல இருந்துட்டு இருக்கிறவன் நான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றான், தற்பெருமை, தனக்கு பெருமை வரணும், தனக்கு பெருமை வரணும், தனக்கு பெருமை வரணும்னு தான் சொல்லிட்டு இருக்க. எங்க போனாலும் என்னதான், நான் தான் முன்ன நிக்கணும், எங்க போனாலும் எனக்குதான் முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த மாதிரி நினைக்கிறவாளுக்கு அவ நினைக்கிற மாதிரி நடக்காது போயிடுத்துனாக்க அப்ப என்ன ஆகும், நினைக்கிற மாதிரி நடக்காது போயிடுத்துனாக்க கோபம் வந்துடும். அந்த இடத்துல இருக்க மாட்டா. நமக்கு மரியாதை இல்லாத இடத்துல நம்ம என்னத்துக்கு இருக்கிறது அப்படின்னு எல்லாம் இவா பேசுவா. இப்ப இந்த கோபம் என்ன பண்ணும்னா, நமக்கு கௌரவத்தை கொடுக்குமா இல்ல தாழ்ச்சிய கொடுக்குமா? இந்த கோபம் நமக்கு தாழ்ச்சியை தான் கொடுக்கும். அதே மாதிரி அசலாருடைய பெருமையை தாங்கிக்க முடியாத இருக்கச்சே, அந்த பரோத்கர்ஷத்தை தாங்கிக்க முடியாத இருக்கச்சே, நம்மள்ட அப்படியே ஒரு கோபம் வெடிக்கும். அந்த வெடிச்சதுன்னாக்க, சரி இவன் எல்லாம் நல்லதான் சொல்றான்னு யாரும் நினைக்க மாட்டான். நல்லதே நம்ம சொன்னா கூட அது விபரீதமா தான் போகும். இப்படிப்பட்ட நிலை தான் எனக்கு வந்து சேர்றதா. அமர் ஷகரோ நிகர் ஒருத்தருடைய ஒரு குலத்தை பார்த்தோ இல்ல குணத்தை பார்த்தோ வித்தியைய பார்த்தோ இதெல்லாம் வரக்கூடிய அதுல எல்லாம் மீதி பேர்லாம் உயர்வா இருக்கச்சே தான் குறைவா இருக்கும். இந்த குறைவா இருக்கச்சே அவளிடத்துல இருக்கக்கூடிய குணத்தை பார்த்து சந்தோஷப்படுறத காட்டிலும் அவளிடத்துல இருக்கிற குணத்தை பார்த்து பொறாமப்பட்டு அசூயப்பட்டு அதனால ஒரு கோபம் வந்ததுன்னாக்க அந்த கோபத்தினால என்ன ஆயிப்படும், நம்மள அப்படியே கீழே தள்ளிடும். இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் எனக்கு வந்திருக்கு. ஆகையால நமக்கு ஒரு கௌரவம் குறையற மாதிரி ஒரு வார்த்தை பேர சொல்லிட்டாங்கன்னாக்க அப்படியே என்ன பண்ணுவோம்னா, அவன் தலையே வெட்டி போட்டுலாம்ல ஒரு எண்ணம் வருது, அப்படிப்பட்ட ஒரு கோபம் வருது. அந்த மாதிரி ஆனா அது ரொம்ப ரொம்ப நிகர்ஷம். நாம எப்படி நடந்துக்கணும்ன்றத சுவாமி தேசிகன் சுமிஷ்டா விஜயான அதிகாரத்துல ரகசிய துறைசாரத்துல சொல்ற, யாரா நம்ம பார்த்து ஒரு குள்ளன் கருப்பன் என்ன நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற தோஷத்தை சொல்லி வசைப்பாடினாக்க அப்ப நாம நினைக்கணுமா, இந்த தோஷங்கள்லாம் என்னுடைய ஆத்மாவில் இல்லை, சரீரத்துலதான் இருந்துட்டு இருக்கு, இதனால எனக்கு ஒண்ணும் ஹானி இல்ல, எனக்கு ஒன்னும் குறவில்லைன்னு நினைக்கணுமா? அதே மாதிரி யாரானா ஒருத்தன் நம்மளை பார்த்து சொல்றான், நீ நன்றி இல்லாதவன், நீ துஷ்டன், நீ அயோக்கியன் அப்படின்னு இந்த மாதிரி எதனா வார்த்தையை பிரயோகம் பண்ணாக்க, வாஸ்தவம் நான் அவள் விஷயத்துல இன்னும் நன்மையோடு நாம நன்றியோடு இருந்திருக்கணும். நாம பண்ண தப்ப அவ சுட்டி காமிச்சதுனால அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்ததுனால அவளிடத்துல நாம ஒரு கிருதஜ்ஞதையோடு இருக்கணும், அவளுக்கு தன்யவாதம் சொல்லணும், நல்லதுப்பா நீ சொல்லி கொடுத்தது சந்தோஷம், நான் இனிமே நன்றியோடு நான் இருக்கேன் என்ன சொல்லணுமா? மூணாவது, யாரானா ஒருத்தன் நம்மளை பார்த்து எதனா தூஷணம் பண்ணான்னாக்க அவன் விஷயத்துல பரிதாபப்படணுமா? ஐயோ யார ஒத்தன கணக்கு நாம விஷமானாக்க அவன் பண்ண பாப்பம்லாம் நம்ம தள்ள விழுந்துருமா? இப்ப என்ன விசி அனாவசியமா என்னுடைய பாப்பத்தெல்லாம் அவன் எடுத்துக்கிறானே என்ன நான் வருத்தப்படணும்? இப்படி நாம நடந்துக்கணும்னு சுவாமி தேசிகன் ரகசியத்திரை சாரத்துல சாதிக்கிற, இப்ப இவ்வளவு தூரம் வந்தா வரட்டும் வரட்டா போட்டோம், இவ்வளவு தூரம் வராட்டா கூட யாரானா நம்ம நம்மள ஏதோ ஒரு சின்ன வார்த்தையினால மனசுக்கு நோவு ஏற்படுற மாதிரி பண்ணாக்க நாம அந்த இடத்த விட்டு ஒதுங்கி போறதுன்றது வேணா நினைக்கலாம். அது இல்லாத அவனையே திருப்பி அடிக்க போய் நாம பெரிய நம்மளுடைய கோபத்தை காண்பிச்சு ஒரு ஒரு சபையில நடந்துக்க வேண்டிய விதத்துல நடந்துக்காமல் போனோம்னாக்க அப்ப நமக்கு தாழ்ச்சி தான் ஏற்படும். என் மனசு என்ன பண்றதுன்னா இந்த காரியங்களை தான் பண்ணிட்டு இருக்கு. வியாதி ஆதி வந்ததுன்னாக்க அதையே நினைச்சுட்டு இருக்கு, எப்ப எப்ப குணமாகும் எப்ப குணமாகும் இதையே நினைச்சுட்டு இருக்கு. அதனால வந்து பெருமாளை நினைக்கிறது இல்ல. சரி, ஒரு சந்துஷ்டியான இருந்திருக்கேன், அதாவது மீதி போகங்கள்ல வரைச்சு சரி போறோம், இத்தனை நாள் வரைக்கும் அனுபவிச்சது போறோம், இனிமே பெருமாள் விஷயத்துல நம்ம மனத்தை செலுத்துவோம் அப்படின்னா அந்த சந்துஷ்டி இல்ல, அது போறன்ற எண்ணம் எனக்கு வரல, அதனால பெருமாளை நினைக்க முடியாது போயிடுது. சரி, இதெல்லாம் போனா போட்டோம், அமிஷ்ட யோகா சுவாபிஷ்ட பஞ்சனம், நான் விரும்பாதது வந்து சேர்றது, விரும்பாதது வந்து சேர்ந்துருத்தோம்னா அதேதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன், அதனால பெருமாளை நினைக்கல. நான் விரும்புறது அடைய முடியாத போயிடுறது, அதனால நான் பெருமாளை நினைக்காத போயிடுறேன். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சமயத்துல நான் இருந்தேன்னா கூட யாரானா ஒரு வார்த்தை என் விஷயத்துல எனக்கு ஏதோ குறவா ஒத்த வார்த்தை சொல்லிட்டாங்கனாக்கா அதனால ஒரு பெரிய கோபம் தலையெடுத்து என்னையே தாழ்த்திக்கிறது. இப்படி ஆறு காரணங்கள்னால ஒன்ன சேவிக்க முடியாது, ஒன்ன நினைக்க முடியாது இருக்கு. கிரந்தம் திசம் ததம் இமானி மனோ மதியம், இமானி மனோ மதியம் சந்ததம் கிருந்தம் தீ அப்படின்னு. இதெல்லாம் ஏதோ ஒரு நாளைக்கு அப்படி நடந்துக்கிறோம், மீதி நல்லா சரியா போயிட்டான் அப்படின்னு சொன்னான் கிடையாது. இமானி இந்த ஆறு விஷயங்களும் என்னுடைய மனசு சந்ததம் கிருந்தம் தீ எல்லா சமயத்திலயும் அப்படியே பிடிச்சு ஈர்க்கிறது. இத்ததான் நினைக்க தோன்றதே தவிர வேற எதையுமே நினைக்க தோணல. இந்த நிலையில அசீதனத்வதபிலாஷ நிதி பிரஹாணி, அப்பா தேவப்பெருமாளே நான் என்ன சொல்றது உன்னிடத்துல, நான் வஸ்து உண்மையை நான் சொல்றேன்ப்பா, உன்னை நினைக்கிறதுக்கே என் மனசு இடம் கொடுக்க மாட்டேன். உன்னை நினைச்சனாக்க அது பெரிய பெருமாளிடத்துல மனச வைக்கிறதுன்றது இருக்க அது ரொம்ப ரொம்ப பெரிய நிதி, அதை காட்டுல நிதி வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த நிதியில ஒரு ஆசை வைக்கணும்ன்ற ஒரு எண்ணமே என் மனசுக்கு ஏற்படலையே, நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய நிலை இப்படி இருக்கச்சு, நான் எப்படி உன்னுடைய கட்டாட்சம் என் மேல வேணும்னு பிரார்த்திக்கிறதுக்கே எனக்கு யோக்கியத்தை இல்லையே, அதையும் விட்டு நிர்லட்சியமாக வெட்கம் இல்லாமல் நான் வேற எதையோ நினைச்சிட்டு ஒய் எதையும் வந்து நிக்கிறேன, இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியலப்பா, இது மொத்தத்துக்கும் காரணம் நீயேதான், வேற ஒன்னும் சொல்ல முடியாது. ஆகையால நீ பெருமாளை பார்த்து நிதின்னு சொல்ற, எதெல்லாம் கேட்கிறோமோ கேட்கறதெல்லாம் கருதவரும் தரும் நம் மத்திகிரி திருமால் நாம நினைச்ச உடனே நாம என்ன நினைக்கிறோமோ நினைக்கிறத பெருமாள் கொடுக்கறதுக்கு காத்துன் இருக்கு. ஆனா அவனை நினைக்கிறதுக்கு என் மனசு போமாட்டேன்றது. இத நான் என்னன்னு ஒன்னு இடத்துல விஞ்ஞாபனம் பண்றதுன்னு தெரியலப்பா. இன்னைக்கும் என்னுடைய மனசு உன் இடத்துல போயிட்டு உன் திருவடியிலேயே கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரு புத்தியோட இருக்குன்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியல. இந்த நிலைய நீதான் மாத்தணும். உன்னுடைய திருவடியில கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு இந்த ஸ்லோகத்தினால பிரார்த்தனை பண்ற புறத்தாழ்வான். ஆழ்வானுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமான வார்த்தை, நமக்காகவே சொல்ற வார்த்தை. இது ஒண்ணும் கிடையாது, அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. அவர் எப்ப பார்த்தாலும் பகவத் தியானமும் ஆச்சாரிய தியானமும் பண்ணிட்டு நமக்கு உபதேசம் பண்ற. நீ வெளில வா, இந்த ஆறு விஷயங்கள்ல இருந்தும் நீ வெளியில வா அப்படின்றத நமக்கு சொல்ற. நம்ம வியாதி இருந்துன்னா என்ன பண்ண முடியும்? மனுஷனா பிறந்திருந்தோம்னாக்க வியாதி இருக்குதான் இருக்கும், மனோவியாக்குலமும் இருக்குதான் இருக்கும். அதுக்கோசரம் பெருமாளை சிந்தனை பண்ணாத இருக்க முடியுமா? எவ்வளவு இருக்கோ இருக்கிறது போறோம்னு நினைச்சுக்கோ, மேல மேல விஷயத்த போறோம்னு நினைக்காத. சில சமயங்கள்ல நாம விரும்பாதது வரதான் வரும், அதுக்காக நொடிச்சு போய் அப்படியே உட்காந்துடாத. விரும்பினது கிடைக்காத போயிடும், இப்ப இல்லாட்டான்னா அடுத்த வாட்டி கிடைக்கும்னு அந்த எண்ணத்தோட ஒரு உற்சாகத்தோட இரு. இதுக்கு அவசாதம் இருக்கக்கூடாது, இப்படி இருக்காத அப்படின்னு சொன்ன. நீ யாருவோ சொரூபான ரூபமான ஒரு நிலையை ஏற்படுத்திக்கோ. உனக்கு என்னமோ கௌரவம் கௌரவம் வச்சுட்டு இருக்கு, அது எத்தனை கிலோ இருக்குன்றது கூட உனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு கௌரவம் நமக்கு இல்ல. நாம எல்லாரும் எம்பெருமானுக்கு தாசம் பூத்தாளாக தான் இருந்துட்டு இருக்கோம். அந்த கௌரவத்தை நினைச்சுட்டு நீ கீழ்த்தரமா நடந்துக்காத, அந்த கௌரவத்தை குறைச்சிக்காத, நீ கோபத்தை காண்பிக்காத, நீ நல்ல முறையா நடந்துட்டாதான் கௌரவமே தவிர, உனக்கு அகௌரவப்படுத்திட்டான்னு சொல்லி நீ கோபத்தை காண்பிச்சேனாக்க அது உனக்கு கௌரவமாக ஆகாதுன்னு நமக்கு உபதேசம் பண்ற. இப்படிப்பட்ட எல்லா நிலையிலையும் நீ அந்த தேவப்பெருமாளுடைய திருவடி வாரத்தை நீ நினைக்கணும்னு நமக்கு ஆழ்வான் இந்த ஸ்லோகத்தால உபதேசம் பண்ற. அவருடைய உபதேசத்தை நாமளும் கேட்டு நாமளும் அந்த தேவப்பெருமாள் திருவடியை நினைக்கும்படியான ஒரு பாக்கியத்தையும் அவர் தான் கொடுக்கணும், அந்த தேவப்பெருமாள் தான் கொடுக்கணும், சுவாமி தேசிகன் தான் கொடுக்கணும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.